ಬದುಕುಂ ಪಾಸ ಕದೆಯ ಕೇಳ ಆಸೆಯ ನಿಂದ್ರ ಆಡಿದ ಕಿವಿಗಳ ಪಾರ ಕದೆಯ ಕೇಳ ಆಸೆಯ ನಿಂದ್ರ ಆಡಿದ ಕಿವಿಗಳ ಪಾರ ಅವಳಿಡಂ ತೇಡಿನಾಳೆ ಅವನ್ ತಡಂ ನಾಡಿನಾನೆ ರೆಂಡು மலை பாய்ந்துதாலே நெஞ்சம் கூடாய் சாய்ந்ததே தேன் படிக்கும் பாச கதைய கேள ஆசைய நின்ற ஆடிது கிளிகள் பாரு ಕದೆಯ ಕೇಳ